நேற்று ஒரு விஷயம் நிர்ணயம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர். என்ன அப்படின்னாக்க, சப்தாந்தராதி பிரமாணங்கள் இருக்கு. எதது ததாதி ஜுஹோதியும் பிராணவைகள், அவைகளை எல்லாம் கொண்டு பார்க்கும்போது எல்லாமே ஒரே வித்தியம் சொல்ல முடியாது. இங்கேயும் வேற வேற இருக்கு, உபாசித்த வேத தியாகித்த இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இவையெல்லாம் வேறு வேறு பணங்கள். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாவா, அப்படி இருந்தா கூட எல்லாம் சமான அர்த்தம் தானே, ஒரே அர்த்தமா போயிட்டு உபாசனம் வேதனம் தியானம் எல்லாமே சமான அர்த்தம் தானே, அப்படி இருக்கா அது வேற வேற அர்த்தம் சொல்லி எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, அதுக்கு பதில் சொன்ன சுவாமி அப்படி கிடையாது, எல்லாம் சமான அர்த்தமா இருந்தா கூட அந்தந்த வித்தியில அந்தந்த வித்தியக்கு வேண்டிய குணங்களை சொல்லி அதுல சங்கோஜப்படுத்துறது ஒரு உபாதி. ஒரு உபாதியை வச்சு இத்தனை குணங்களோட கூடுமே பிரம்ம வித்தியை அந்த மாதிரி சொல்லி பண்றது. அப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது, பலமும் வேறுபட்டிருக்கும். அது மாதிரி இந்த விதிப்பிரத்தியமும் அந்தந்த பிரம்ம வித்தியக்கு ஏத்த மாதிரி மாறுறது, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். நேற்று அதை தெரிவிச்சிட்டோம். இப்ப அதுக்கு பேர்ல ஆக்ஷேபிக்கிறார். இது எதுக்கு சொல்லணும் இப்போ? ஏன்னா இப்போ நீ சப்தாந்தராதின்னு சொன்ன, சப்தாந்தரா கர்மதேதா அத்தியாசா கர்மதேதான் சொன்னேன். இது பாரு மீமாம்சையில சொல்லலாம். ஏன்னா எதத்தை எதத்தின்னா யாகம், சுகோத்தின்னா ஹோமம், ததாத்தின்னா தானம், அந்த மாதிரி வேறுபாடு இருக்கு. அதனால அங்க சொல்றதுல தவறு இல்ல. ஆனா இங்க அப்படி இல்லையே. ஏன்னா அங்க யாகங்கள் வேறு வேறு, ஒவ்வொரு யாகத்துக்கும் பலன் வேற வேற. இன்னும் சுவாரஸ்யம், இப்போ ஒருத்தனுக்கு வந்து சொர்க்க பலன் வேணும், அதுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணும், அல்லது தர்சபுரமாதி இஷ்டிய பண்றோம், அல்லது ஜெயிச்சவங்க யாகத்தை பண்றோம், இதோ பண்ணி போட்டோம். ஒரு வாட்டி பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணாலும் 10 வருஷம் சொர்க்கம் அனுபவம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் 20 வருஷம் வந்து ஆசைப்படுறோம், அவன் 2வது வாட்டி பண்ணலாம். இல்ல இல்ல 100 வருஷம்னாக்கா 10 வாட்டி பண்ணணும். புரியோ புரியா, எனக்கு பலம் அதிகமாகணும்னாக்கா அதுக்கு திருப்பி திருப்பி 4 வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதனால யாகங்கள் வேறு வேறு, பழங்கள் வேறு வேறு, அந்த பழங்களோட தாரதமியம் இருக்கு. ஒரு வாட்டி பண்ணினாங்கனாக்கா ஒரு வாட்டி பணம் பண்ணாக்கா கொஞ்சம் பலன், 2 வாட்டி பண்ணா இன்னும் அதிக பலன், 4 வாட்டி பண்ணா அதிக அதிக பலன், இந்த மாதிரி வேற வேற பலன். அதனால பூர்வீ மாம் செய்வானாக்கா சப்தாந்தாதியில் வச்சிருந்து இந்த பேதம் தான் சொல்லலாம். ஆனா இந்த உபரிஷத்து பிரம்ம வித்தியைகள் சொல்ல முடியும், இந்த பிரம்ம வித்தியைகள் போய் அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னாக்கா நம்மளே ரெண்டு சூத்திரத்தை சொல்ல போறேன், அடுத்த சூத்திரத்துல அடுத்த அதிகாரத்துல அவசிஷ்ட பலம் பிரம்ம வித்தியைகளுக்கெல்லாம் பூர்ணிமாச மாதிரி பூர்வ காண்டத்துல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டி ஆகம் பண்ணா கொஞ்சம் பலம், நிறைய வாடி பண்ணா நிறைய பலன், அந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள்ல உண்டா அப்படின்னு கேட்டு அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி பண்ணா அதிகம், 2 வாட்டி பண்ணா, 1 வாட்டி பண்ணா குறைவு, 2 வாட்டி பண்ணா அதிகம்னா கிடையாது. இங்க என்ன விசிஷ்ட பலன் கிடையாது, அவசிஷ்ட பலன். அவசிஷ்ட பலன் என்ன அர்த்தம்? இதே மாதிரி பலன்தான், பல பலன்கள் கிடையாது, ஒரே பலன் தான். ஒரு வாட்டி சொன்னீங்கனாக்க பிரம்ம எந்த பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாலும் ஒரே பலன் தான். அதை அடுத்த அதிகாரத்தில் சந்திக்க போற அதனால இங்க வந்து புறவிவாம்சிய வச்சிருந்து வேதாந்தத்துல எப்படி நுழைய நீங்க பண்ண முடியும்? அது முடியாது, அது மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா புறவிவாம்ச விஷயமே நிறைய பேருக்கு, புறவிவாம்ச விஷயம் வேற, உத்தரவிவாம்ச விஷயம் வேற. அத ரெண்டு பேருமே ஒத்துக்கிறோம், ரெண்டு பேரும் அதை ஒத்துண்டோம், ரெண்டு பேரும் ஒத்துண்டு இருக்கிறது, அதை அப்படிதான் ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இத வந்து பூர்ணி வாங்கத்தை வச்சுட்டு இத மாதிரி சொல்றது எப்படி தகும் அப்படின்னு கேட்டு கேக்குறான். அது விரோதமான இருக்காது. அதனால இந்த யுக்தியே வராது. சூத்திரக்காரர் எப்படி சொன்னீங்க, சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா பக்தி வித்தியெல்லாம் இருக்கு பாருங்கோ, அது யாகதானார்கள் மாதிரி இல்லையே, எல்லாம் ஒரே ரூபம் தானே. நீ ஒன்னே ஒன்று ஒன்றியா சொல்லலாம், என்னது அப்படின்னா குணபேதம் ஒன்றி சொல்லலாம். உபாசிய ஆகாரம் குணங்கள்லாம் பின்னம் பின்னமா இருக்கு, அதான் நீ சொல்லலாம். ஆனால் வேத உபாசியத்தை தியாகத்தை இதெல்லாம் ஒரே அர்த்தம் தானே, எல்லாம் பக்தியில தான் அன்னைக்கும், பக்தி சத்தத்தில் தான் அன்னைக்கும். அதனால எல்லாமே நகு சித்தாந்தம் சொல்லிருக்கேன். திருபாஷர்கள் சித்தாந்தத்தின உபாசன பரியாயத்துவ பக்தி சத்திய வேத உபாசித்த தியாகித்த எல்லாம் சமாதானம் சொல்லிட்டார், ஒரே அர்த்தம் சொல்லிட்டாரு, பக்தியில தான் அதெல்லாம் பரிசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டு நான் கேள்வி கேட்கிறேன். அதனால இந்த அதிகாரமே சொல்ல வேண்டாமே, இந்த மாதிரி இந்த இச்சையே வராது. அதனால எல்லாத்தையும் ஒரே விஷயம் விட்டு போறோம். எனக்கு வெவ்வேறு விஷயங்கள் உறவினம் பேர் ஒத்துனா அதுக்காக காரணம் அங்க எழுத்து வேற, பிதாதி வேற, ஜோதி வேற, ஒவ்வொரு தாத்திரத்தமும் வேற வேற. ஒன்னு யாகத்தை சொன்னோம், ஒன்னு ஹோமத்தை சொன்னோம், ஒன்னு தானத்தை சொன்னோம். அதனால அதுவானா அங்க சரியான இங்க எப்படி வந்ததுன்னு கேள்வி. அத நம்ம சொல்ற சரி வச்சுக்கலாம் அவசரம் தான். ஆனா வேற ஒரு விசேஷம் இருக்கு, வித்தியைகள் ரெண்டு வித்தியைகளா இருக்கு. ஒரு வித்தியை மோக்ஷார்த்த வித்தியை, இன்னொன்னு அவாந்திர புருஷார்த்தங்கள். அவாந்திர புருஷார்த்தங்கள் அல்பமான விஷயங்கள் தான், அது கூட லோகத்துல உண்டு. நம்ம சரணாகிதெல்லாம் நேற்று கூட சொன்ன பாருங்க, அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், பணம் வேணும், உடம்பு நன்மா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு இருந்து கூட சரணாகிதி பண்ற அவர் உண்டு. ஏன்னா சர்வபலம் சர்வபலப்பிரதம் இந்த பிரதமர் அப்படின்லாம் சித்தாந்தம் இருக்கா, அதனால அது கூட பண்ணலாமே அப்படின்லாம் கேள்வியாது. அதனால ரெண்டு விதமான பிரம்ம வித்தியைகள், அதாவது வித்தியைகள் பிரம்ம வித்தியை இல்ல, ரெண்டு விதமான வித்தியைகள். ஒன்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, இன்னொன்னு மோட்சேதரமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்படி ரெண்டுத்திலையும் பேதம் இருக்கு. அதனால அது வேற இது வேற, அதுக்கோசம் அப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சமாதானம் அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்ற. இன்னொரு சமாதானம் சப்தாந்தரா நேற்று சொன்னோம், சப்தாந்தரங்கள்லாம் கூட எப்படி எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், எப்படி எப்படி வேணும் தெரியும் அப்படின்னாக்கா அத அதுக்கு பதில் சொன்னோம். அதுக்கு பதில் என்ன சொன்னோம், அந்தந்த சந்தர்ப்பங்கள் உபாதி, இந்த இத்தனை கல்யாணம் அத்தனை கல்யாண குணம் அதெல்லாம் வச்சு அங்க போறது. அதனால இத வச்சு சொல்றது கூட அப்ப கூட எப்படி சொல்றோம், இத்தனை குணங்கள் பைரவத்தி என்ன எட்டு குணங்கள், பன்னெண்டு வித்தியைகள் பன்னெண்டு குணங்கள், இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல அது மாதிரி குணங்களை இட்டு பேதம் சொல்றது, அதுதான் இங்க சொல்லணும். அதை சொல்றதுக்கு இந்த மாதிரி வந்தது. பகரோபாசனம் நீதி வித்தியைகளை காட்டிலும் வேறுபட்டது. ஏன் அப்படின்னா அபகதாத்மத்வாதி ரூப குணங்கள் இடைகளுக்கு தான் உண்டு. குணமயத்வாதிகள் சாண்டில வித்தியாச்சு, பேரோக்கி சரியிருத்தம் யசான வித்தியாச்சு, அந்த மாதிரி பிரிச்சு இருக்குது. அந்த பிரிச்சு இருக்கிறதுனால அந்த உபாசியமானது எப்படிப்பட்டதுன்னு பிரிச்சு காமிக்கணும். அதுக்கோசம் இந்த மாதிரி இங்க சேர்த்து சொன்னாரு. அதனால பரவித்யா பரவித்யைகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் விதாயக வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாசம் இருக்குது. பரவித்யைகள் ஒன்னு ரெண்டு இல்லை, பிரம்ம வித்யைகள்லாம் நிறைய நிறைய இருக்கு. எல்லாருமே எப்படிப்பட்டது, பிரீதி ரூபாபன்னன் தான். அது தரதனமான காரணமா இருப்பாங்க. தரதனமான காரணம் என்ன அர்த்தம், நம்ம நினைச்சுட்டே இருக்கும் சிந்தனையில சிந்தனை. உத்தம சுவாமி பாய்க்கிறார், நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அவன் கல்யாணம் பண்ணிட்டு போறான், அவனுடைய கிரகணி அவனுடைய உடைய அவன் பார்த்திருக்கான், உன் பார்த்துட்டு வந்துட்டான், உன்ன பேசுறான். எப்ப பாரு ரெண்டு பேருக்கும் அனுதாக அதிகமாக போயிடுறது, எப்ப பார்ப்போம் எப்ப பார்ப்போம் எப்ப பார்ப்போம் சிந்தனை வருது. அது மாதிரி குழந்தை பத்துட்டான், குழந்தை பத்துட்டு பொதுவாகவே பாருங்க, நான் உனக்கு வச்சேன் எனக்கு குழந்தை பிறந்தது என் பெரிய பொண்ணு நிதாகம் தான். அப்படின்னா என் முன்னாடி காரணம் என் குழந்தை எனக்கு ஒசியா போயிட்டான், என் பெரிய பொண்ணை பார்க்கணும்னு ஓடுறேன், துணிதே கொண்டாடுறேன். காரணம் என் பொண்ணு எனக்கு ஒசி, நான் எங்கேயோ திருப்பதியில் இருக்கேன், அவள் காஞ்சிட்டு இருப்பான், அவள் குழந்தை அங்கே இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குன்னா போகிறோம், சனிக்கிழமை சாயங்காலம் ஓடுவாங்க குழந்தையை பார்க்கறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பேசி வந்துடுறது இந்த சின்ன தரத்தை வாங்கினாக்கா எப்பொழுதும் இந்த குழந்தைய நினைச்சுட்டு இருக்கும். குழந்தைய நினைச்சுட்டு எப்ப பார்ப்போம், என் பேர் பொண்ணை எப்ப பார்ப்போம், என் பேத்தி எப்ப பார்ப்போம், என் பேரனை எப்ப பார்ப்போம், அந்த சிந்தனை வருது கொஞ்சம். இதெல்லாம் நரதனதமானக்கா இந்த லோகத்துல இதுவே அப்படி இருக்கே, இதெல்லாம் என்ன இந்த லோகத்தில் இருக்கிறதுமே இதெல்லாம் கர்ம விஷயத்தினால. ஆனால் எந்திரமான் அவன் தீர்க்கப்படுத்து அவனே பிதாத்வம் மாதாத்வம் தெய்வ தனையத்துவம் பிரிய சொல்வது அப்படிங்கிற ஆள் இருந்தார். அப்படிப்பட்ட சர்வபந்து சர்வபந்துவான எந்திரமான பாடல்கள் வந்து தேவந்து வாழ்ந்தவன் கிட்ட ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சுவாமி என்ன பண்ண கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தத அதை அவனை தெரிவிச்சுட்டும் அது சென்னை வரையும் போயிட்டு வரணும், ஒரு நாலு நாள் விராமம் வரணும், போயிட்டு வா அப்படின்னு நாலு நாள் வந்துட்டு என் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சாம் நாள் வந்துட்டேன். காலையில் தீட்டா மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவந்தவனு சேவிக்கிறார். சேவிக்கிறது தேவந்தவன் கேட்டேன், எங்கடா போனேன், என்னையெல்லாம் போயிருந்தீங்க, யாராவது எங்கெங்க போயிட்டு வந்தேன், எங்க அவாத்துக்கு வந்த மாமா வாத்துக்கு போனேன், தாத்தா வாத்துக்கு போனேன், மறுச்சியா பண்ணணும் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திருவள்ளி அவ்வளவு தூரம் போனீங்க, திருவள்ளிக்கு என்னோட போய் ரொம்ப சிரிச்சு வந்தியா, எங்க அவகாசம் இத்தனை பந்துக்களை பாக்குறதுக்கு எனக்கு டைம் சரியா போச்சு, நான் இங்க போறது அப்படின்னு அந்த சுவாமி செய்யறான். தேவன் வந்தவன்கிட்ட தேவன் வந்தவனுக்கு கடத்தாது, இத்தனை பந்துக்களை பார்த்தியே அவனால நமக்கு சர்வகித பந்து பார்த்தா நீ சேஷ் சொல்லக்கூடாது, அவன்தான் சர்வகித பந்து, அவனை விட்டுட்டு இந்த பந்துவை பார்த்தேன் அந்த பந்துவை பார்த்தேன். அதனால இன்னைக்குமே நமக்கு சர்வகித பந்து அவன் தான், யார பார்த்தா எப்படி பார்த்தா என்ன அவனை பார்த்துட்டா எல்லாத்தையும் பார்த்தா மாதிரி, அதுதான் முக்கியம். அதனால அந்த சிந்தனை தரிசனமான காரணம் இவனை பார்க்கணுமே கதாகம் பகவந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு சிவனுடைய சைக்கிள் பாருங்க, அந்த மாதிரி சாட்சாத்காரம் பண்ணணும். அதுக்கோசரமே நாம எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்தந்த தாத்துக்களை அந்தந்த தாத்துவத்தை அதுபடியும் தான் திரும்பணும். வேற என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறது என்ன அர்த்தம், அந்த உபாதன வரையும் தான் திரும்பணும். ஏன்னா பிரீதி ரூபம், பிரீதி எவ்வளவு கூட அதிகமா இருந்தோ அந்த பிரீதியை நினைச்சுட்டே இருப்போம். அவளையே ஆனந்தமா நினைச்சாங்க, ஒருத்தனை பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரையும் அவளை நினைக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா நினைச்சா கஷ்டம் வரும், ஆனா பிடிச்சவாளை நினைச்சுனாக்க மனத்துல ஆனந்தம் அதிகமாகும். அதனால வேலை தெரிஞ்சு வேலை என்ன தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம், தெரிஞ்சிருந்தாக்க என்ன அர்த்தம், அவனையே தெரிஞ்சுக்கோ, அவனையே உபாசின்னு அர்த்தம். அதுதான் இங்க முக்கியம். அது அதனால எல்லாத்தையுமே இந்த கணக்குல போங்கோ. அதையும் இதோட போத்தியார்த்த பேதம் இருக்கு. நீங்க எத்தனையோ திருமணம் சேர்க்கிறீங்க, எங்கேந்தோ வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோயில்லையும் பிரமாணம் சேர்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, யாராவது தேவ பிரமாணம் சேர்க்கீங்க, திருநாங்கமணியான சேர்க்கு, அங்கதான சேர்க்கீங்க, உங்க ஒரு பிரமாணம் சேர்த்துங்க. ஆனா இதுல தாரதமியம் இருக்கா இல்லையா, ஒரு திருநாங்கமணியான சேர்க்கிச்ச கண்ண கலவே வரும், திருநாங்கமணியான சேர்க்க முடியுமான்னா, சேர்க்க முடியுமான்னா. நான் நிறைய பேர்த்து பார்த்துட்டேன், நாங்க அஞ்சாறு பேர் நாங்க மித்ரா இருக்கோம் நினைக்கிறார். அதுல என்னை யாருமே கண்டுக்க மாட்டா, என்ன தோற யாருமே இல்லையுமே என்ன பாப்பா, இல்ல போனாக்க நீ இருக்கிற பந்துக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பா, அவாத எழுந்து போவா, யாரும் இல்லைன்னு என்கிட்ட வருவா. காரணம் ஒண்ணு, என்ன காட்டுல அவன்னா தெரிய பண்ணிட்டு தருவது, இன்னொன்னு அவளை காட்டுல அறியும் பரமசுல, யார்கிட்டையும் நான் கொச்சிக்க மாட்டேன், யார்கிட்டையும் மிரட்ட மாட்டேன், யாருடையும் கத்த மாட்டேன், யார் சொன்னாலும் திருச்சிட்டு போவேன், கையை கொடுத்து போயிடுவேன். சுலபனா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுலபனா போயிட்டாக்க யாரும் மதிக்க மாட்டா. சுவாரஸ்யம், நீங்க தேவ பெருமானையோ அனுதனையோ செய்யுங்கோ, ரொம்ப சுலபம், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், ஏகாந்தமா செஞ்சுட்டே இருக்கலாம். மற்றவர்களும் போன்னு சொல்ல மாட்டார், நான் பாடி ஒரு ஓரமா நம்ம சேர்த்துக்கலாம். தேவப்பிரமாணக்காரன் அமலன் கிட்ட விசேஷம், அவதாடு சேமிக்கலாம். அர்ச்சகெல்லாம் திருச்ச பகவான் சேவை பண்ணிருப்பா, அவன் பாருங்க அவ்வளவு நன்னா இருந்தா அவ்வளவு சரி, அவன் எப்பவும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா திருவாயினுடைய சேவைக்கிற போத்தியம் அந்த வந்து பிரமாணம் சேவிக்கிறதுன்றது கிடைக்கவே கிடைக்காது. அதனால என்ன பண்ணது, போத்தியார்த்த பேதம் வந்துடுறது, நம்ம எது உபாசியம் சேவிக்கிறதுனுடைய பேதம் வந்துடும். ஒரு நிமிஷம் சேர்த்தாவது ஒரு நிமிஷம் நன்னானந்து அப்படி யோசிச்சா அப்படின்னு சொல்றோம். நீர் பிரமாள் அவ்வளவு சொல்ல மாட்டோம், அதனாலதான் பிரம்ம வித்தியர்கள் அனுபவிக்கிறோம். நாம அனுப்பி பாருங்க, அத்தியாவது நாலு வாட்டி சேர்த்தா திறமை, ஏன்னா ஒரு வாட்டி சேர்த்துக்க மாட்டேன் சில பேர், அது ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பா. அடைய நாலஞ்சு வாட்டி சேர்த்தேன், முதல் நாள் திருட்டுத்தனமா போய் சேர்த்தோம், ரெண்டாவது வாட்டி கீழே இருந்து போனோம், மூணாவது வாட்டி ஆண்டவனோட வாட்டி போனேன், நாலாவது வாட்டி நானும் என் கிரகணியும் அப்பயே உள்ள புதுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து ரெண்டு வாட்டி சேர்த்து, இந்த மாதிரி சேவிக்கிறது எத்தனையோ வாட்டி, அதை திறமையோ சேர்த்துக்கிறோம். அதே இப்ப ரெண்டு மாசம் காஞ்சி இருக்கிறோம், அதுல ஜூன் 29-28 கோயில திறந்துட்டார் சேவிக்கலாம். அன்னைக்கு சேவிக்க ஆரம்பிச்சேன், அஞ்சு நாளோ ஆறு நாளோ தான் நான் சேவிக்கல, என் கிரகணி அதையும் சேவிச்சுட்டா, ஒரு நாளோ ரெண்டு நாளும் சேவிக்கல, மற்றபடி நித்தியப்படி சேவிச்சு வந்தேன். கனத்தான வேலையில பெருமாள் ஆராதனை மண்டல வேண்டியது, ஆராதனை மண்டல வேண்டிய யார் வேணும் பண்றதில்லை. அதுக்கப்புறம் இவ்வளவு வண்டியில் அழைச்சின்னு போய் பக்கத்துல தான் நம்ம திறன் அஞ்சு மணி நடந்து போனோம், ஆனா வெயில் சொல்லிச்சு போய் இறங்கிட்டு நித்தியபடி போயிட்டு பெருமாள் முதல்ல தாயார், அப்புறம் தேவ பெருமாள், அப்புறம் தகவல் தேவைச்சிட்டு ஆற்று கொண்டிருந்தேன். உள்ள போயாச்சும் போவான், வாசல் என்ன விசாரித்து துவாரம் திறக்க முன்னாடி. அதுக்கப்புறமா சங்கல்பம் நிரந்தரம் நினைத்ததாக நீ நினைக்க வேண்டுமே, அவன் சங்கல்பிக்கணும். அவன் கிடைச்சது சேவிக்கிறதுக்கு, சேவிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு தூரம் கிடைச்சது, அதுவே பாக்கியம். இப்ப என்ன சொல்ல வர இதெல்லாம், இதான் உபாசனம் கையெல்லாம். ஒரு உபாசியமானது எட்டு குணம், இன்னொரு உபாசியம் நிறைய குணங்கள், இன்னொன்னு ரெண்டே குணம் இருக்கும், ஏதோ ஒண்ணு. ஆனால் உபாசிய பேதமானது இப்படி இருக்கு. அதனால இந்த மாதிரி கணக்கு இருக்கு. அதுக்கு மேல இதெல்லாம் நிர்வாகம் எப்படி வர முடியுது, எப்படி நிர்வாகம் பண்ணணும்னாக்கா, இதெல்லாம் ஒரு திருடம், திருடம் பண்ணணுமா, திருடம் பண்ணணும். திருடம் பண்றது என்ன திருடம் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் முக்கியமே இல்லையா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இவாளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாக்கா, நம்ம எம்பெருமானாருக்கோ சூத்திரக்காரருக்கோ, சூத்திரக்காரர் எம்பெருமானார் சுதப்பிரகாசியாச்சார் சாமி தேசிகன் இவாளுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டம். இவ்வளவு அற்புதமான வேதாந்தம், அவ்வளவு அழகான சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரங்களை அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஜனங்கள்லாம் அத்வைதிகள் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த பிரம்ம வித்தியைகள் வேண்டாம், கல்யாண குணங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வேற என்ன வேணும் அப்படின்னாக்கா, நிர்குண பிரம்மன் தான் வேணும். பிரம்ம சத்தியம் ஜெகன்யா ஜீவோ பிரம்ம இதன் ஆபரக அப்படின்னு வாக்கியார்த்தம் வந்துட்டுன்னா போதும். நிர்குண பிரம்மம் அது ஒன்றுதான் இருக்கு, அது ஞானேகரசம், வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னு வாக்கியார்த்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே போதுமா, அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அதுல விதிக்கவே வேண்டாம், விதிக்க வேண்டாம், இந்த உபாசனத்தை பண்ணு அப்படின்னு விதிக்கவே வேண்டாம். வெறும் வாக்கியன் வாக்கியத்தினால உண்டான, வாக்கியத்தினால உண்டான மகா வாக்கியம், அதுலேருந்து உண்டான முதல் ஞானம், அதிலிருந்து மோட்சம் வந்துருச்சு, அதுலேருந்து மோட்சம் வந்துருச்சு. அதற்காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது. உபாசனம் விதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னுட்டு அத்வைதிகளும் சொல்ற, அது திருவுள்ள உகப்பாவே இல்லையா சூத்திரக்காரருக்கு, சூத்திரக்காரருக்கு திருவுள்ளவே உகப்பு இல்லையா, அதை கண்டனம் பண்றதுதான் நோக்கு. நீ கணக்க வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே இந்த மோஷம் கிடைச்சிருந்த நீ சொன்னோம், அப்போ வேத அது சொன்னாலே போதுமே, எதுக்கு உபாசித்த தியாயித்த விஜய பிரஜாம் குருகீத எதுக்கு அமாரி நிதித்தியாசித்தவியா நிதித்யாசித்தவியா அப்படின்னு எதுக்கு சொல்லணும், தியானத்தை பத்தி சொல்லவே வேண்டானே. எல்லாருமே ஒத்துக்கிறது தியானம் என்ன அர்த்தம், கைதல் ஆறாவது அது சின்ன சந்ததி அவுதான், ஒரு ஜலத்தை வரலன்னு குத்தினா அது சொட்டிடும், நெய்யை நீங்க சொத்தி பாருங்க, எண்ணெயை சொத்தி பாருங்க, அது ஒழுகும் சொட்டாது. அந்த மாதிரி தான் இருக்கணும், இதான தியானம். இப்போ ஏன் உபாசித்தேன்னு சொல்லிச்சு சொல்லவே வேண்டாமே, வேத தெரிஞ்சா போகணும் ஜானியா அப்படின்னு சொன்னாலே போடுமே, எனக்கு உபாசித்த அப்படின்லாம் ஏன் சொல்லணும். உபாசித்தன் சொன்னாலே என்ன அர்த்தம், ஆப்பிரயாணம், நம்ம இங்கேயிருந்து மகாபிரசாதம் கிளம்புறம் போவோங்க மோட்சத்துக்கு, அது வரையும் தான் நம்ம சிந்திச்சு சிந்திச்சுட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி உபாசித்த தியாயித்தனை சொல்ல வேண்டாமே, அதான் சுவாரஸ்யம். ஏன்னா எல்லாருமே வேற வேற என்ன போறோம், தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, வாக்கியார்த்த ஞானத்தை தெரிஞ்சுதான் போறோம், உனக்கு மோஷம் கிடைச்சிடும். அப்படின்னு சொன்னாலே போதும், அதை விட்டுட்டு எடுக்கணும்னு சொல்லணும். இப்படி சொல்றது அதனாலேயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மோட்சமானது விதேயம், இது விதேயம், உபாசனம் விதேயம், மோட்சார்த்தமான சாதனம் விதிக்கப்படுகிறது. வெறும் ஞானத்தினாலும் இல்லை, வெறும் ஞானத்தினாலும் இல்லை, அதை கண்டனம் பண்ணணும். அவன் சொல்றது வெறும் ஞானம் சொன்னா போடுங்கோ, அதை கண்டனம், அதை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் அப்படி சொல்றது. சரி, உடனே அவாதுக்கு பதில் சொல்ற, இது என்ன கேள்வி? இப்போ மாரீசன், மாரீசனை பிறவாய் அப்படி அடிச்சு அடியில சமுதிரத்துல போய் வேணாம், ராவன் அடிச்சுட்டு ஓந்துட்டான். அதுக்கப்புறம் ராவணன் கிட்ட மாரீசன் சொல்றான், விரக்ஷே விரக்ஷே பசியான், ஒவ்வொரு மரத்திலையும் ராமன் ராவன் நான் நினைச்சுக்கிறேன், அப்படி பயமா இருக்கு எனக்கு. இந்த தியானம் தான் அதுவும் ராவண தான் அவனும் தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பயந்துட்டே தியானம் பண்றான் கம்சன மாதிரி. இப்ப இந்த இடத்துல விதிக்கப்பட்டதான், விதிக்கப்படலையே. அந்த மாதிரி காமினி தியானம் இருக்கு. காமினி தியானம் தான் என்ன அர்த்தம், தன்னுடைய காமினி கிரகணி, தன்னுடைய பொண்டாட்டியையோ தன்னுடைய காதலியையோ பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதே சிந்தனை அவனுக்கு, அதே சிந்தனை அவத்திருக்கான், அங்கதான் விதிச்சிருக்கான், விதிக்கலையே. நீ வந்து உன் கிரகணிய நினைச்சுட்டே இருக்கணும், உன்னுடைய பர்த்தாவணி நினைச்சுட்டே இருக்கணும், இந்தியா சாஸ்திரம் இருக்கா, அது சுதாகனம் உண்டா இருக்கு, இதே இல்லையே. நாமளே சொல்லிருக்கோம், பெருமாளை உபாசனம் பண்றதுன்றது ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும், உன்னுடைய போர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நீ என்ன பண்ணா தெரியாது, பெருமாளை தியானம் பண்ணு, பெருமாளை சிந்தனை பண்ணு, பாடத்தோட பேச நம்ம சொல்லுவோம், பார்த்துட்டே இருப்போம். அப்பதான் பசங்க திடீர்னு எட்டாம் தேதி சொன்னாக்க 28வது மாத்திருவோம், நான் விளையாட்டு சொல்றேன்னு வச்சு காய்க்கிறோம், அந்த சமயம் நம்ம அர்த்தம் தெரியாது, இறந்தவா சாத்தமா பிரச்சனவா அப்படின்னு தோணும். சிறுபிள்ள வயசு, சிறுபிள்ளத்தனம். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஒரு திருமணம் பத்தி சோதனை சொன்னாக்க ஆனந்தமா இருக்குதே, நீங்களா அனுபவிக்கிறீங்களே, இதை நம்ம சேவிக்கிறவன் சேவிக்கிறது எவ்வளவு மனதில் ஒரு திருப்தி உண்டாகிறது. அதனால இந்த மாதிரி தானே சொல்றது, அப்போ இது விதிக்கப்படுறதுன்னு எப்படி சொல்லுவேன், விதிக்கப்படுறது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுதனும். அவன் கேட்டான்னாக்கா அதுக்கு பதில் சொல்றான், வாஸ்தவமான விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு சமாதானம், திருப்பி ஒன்று கேட்கறோம் நாங்க, திருப்பி ஒரு கேட்கறோம், அதுக்கு பதில் சொல்லு. அதாவது நீங்க சொன்னது இப்ப என்ன ஆத்தியாதான வருது அப்படின்னு சொன்னீங்க, வாஸ்தவமான விஷயம். அப்படியேனாக்கா காமிய யாரும் கல்யாணம் கொல்லியோ, அது ஏன் விதிக்கிறது வேதம், இது ஏதோ சொர்க்க காமா, வாஜபாய் ஏன சுவாராஜி காமோ இதேத்தாய், ராஜா ராஜசூரி ஏன சுவாராஜி காமோ இதேத்தாய், காரிய விஷ்ணு காமோ இதேத்தாய், ஏன் விதிக்கணும், விதிக்கவே வேண்டாம், இது விதிக்கவே வேண்டாம், நேரம் சொல்லிட்டு போயிட்டுமே. நேர பொதுவா யாகம், இந்த யாகம் பண்ணா இந்த பலன், இப்போ இருந்தா பண்ணிக்கோ இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, அப்படியே சொல்லிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு, எந்த யாகமானது என்னுடைய இஷ்டம், இது சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கு, அதனாலேயே இவன் பண்ணிடலாமே, எதுக்கு இவன் விதிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்றது. இப்போ அது வந்து என்னன்னா ஒரு யாகம், அது தெரிஞ்சிருந்தேன், அந்த யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம்னு தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சிருந்ததா பிரவர்த்திக்கணும் நாம, அப்படி பிரவர்த்திச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அப்பதான் நமக்கு உற்சாகம் வருது, அதுல ஆசை வரணும். ஆசை வந்து செய்யற காரியங்கள் என்னைக்கும் சபலமா நல்லா இருக்கும். ஆசை இல்லாம தலையெழுத்தேன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆசை இல்லாம தலையெழுத்தேன் பண்ணணும்னாக்க எதுவுமே சரியா சித்திக்காது, எதுவுமே சரியா சித்திக்காது. அதனால ஆசைப்பட்டு பண்ணணும். அதுல ஒரு புபுட்சம் வரணும், புபுக்ஷயம் வரணும், ஆசை வரணும். அந்த ஆசை எப்படி இருக்கணும், நமக்கு ஞானம் வந்து அந்த ஞானத்தினால அனுஷ்டான பத்தி வந்து அந்த பணத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு தெரிய வரணும். அப்படி பண்ணினாத்தான் நமக்கு என்ன வரும், பலன் சித்திக்கும், இல்லைன்னா பலன் சித்திக்காது. அதனால சூத்திரக்காரன் அப்படின்னாக்கா இதெல்லாம் விதேயம், விதிக்கப்படுறது, இல்லாத போனாக்கா சபலமா ஆகாது, சபலமா ஆகாது. அதனால புபுட்சா வரணும், இச்சை வந்து அந்த இச்சை வர்றதுக்கு நமக்கு விதிக்கணும் இச்சை. அதனாலதான் எல்லாருமே வேதம் எல்லாருமே இந்த விதிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லச்ச பிரவர்த்தனான்னு சொல்லி கூடவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அவர் இச்சையும் உண்டு, ஆசை இருக்கணும், ஆசை இருந்து பண்ணணும். அந்த மாதிரி இருந்தாதான் அது சபலமாகும். அதனால இன்னொன்னு, நம்ம நிர்வகிக்கணுமா எல்லாத்தையும் பண்ணணும், நமக்கு விற்கனவே வரக்கூடாது. ஏன உதாரணம் பண்ணாக்க ஆசை பண்றது ஆரம்பிச்சா தொட்டு பிடிச்சு அப்படின்னு விட்டு படுவோம். ஆனால் ஆசைப்பட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த வழி வராது. அதனால இந்த இடத்துல ஒரு பிரீதி வரணும், பிரீதி வரணும். அதனால எந்த நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டு ஒரு விதிக்கிறது, இது இந்த பலன் மோட்சத்துக்கு இந்த உபாதனமானது சாதனம் அப்படின்னு விதிச்சிருத்தோம். விதிச்சிருத்தோம்னாக்க அதில் நாம் என்ன பண்றோம், இறங்குறோம், ஆசைப்பட்டு என்ன பண்ணிக்கலாமே. ஓடி வந்து ஆச்சாரியர் அப்படி ஒன்று ஒன்று தெரிவிக்கிறோம், எப்படி தெரிவிக்கிறோம், எனக்கு மோட்சத்துக்கு பேசுறோம், பிரபத்தி பண்ணிய சரி, சரணாகி பண்ணிய சரி, இவ்வளோ நமக்கு பாக்கியம் அப்படின்னுட்டு நமக்கு ஆனந்தமா இருக்கு. ஆச்சாரியர் செஞ்சுட்டே இருக்கோம், எப்பப்பா நினைச்சுட்டே இருக்கோம், எதை சொன்னாலும் இதை ஒருத்த நான் பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு சுவாமி நினைச்சிருக்கோம், இப்ப நான் சொல்றதெல்லாம் அதே நான் சொல்றேன், சுவாமி சுவாமி போட்டோம் லட்சுமி மாமின்னு அமெரிக்காவிற்கா பாருவோம், அவ எனக்கு அனுப்பிச்சிருக்கா, முகுந்தன் லட்சுமி வா, எனக்கு வெளைப்பேட்டை சுவாமிக்கு ராமாச்சார் நாவல் பாட்டம் வாசுதேவன் சுவாமி மூணு பேருக்கும் ஐயா சுவாமியினுடைய படத்தை வரைஞ்சி அற்புதமா இருக்கு அனுப்பிச்சிருக்கா, அவரை பார்த்துட்டேதான் சொல்லிட்டு இருக்காரு அந்த போட்டோவை, எவ்வளவு ஆனந்தமா இருக்குது. ஏன்னா சுவாமியுடைய அனுகிரகத்தினாலதான் பேசுறேன், நாளைக்கு எத்தனை நட்சத்திரம் நிஜமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன், அடியன்ட்டு நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு பாக்கியம் இல்ல, எங்க சுவாமி திருவடி அடியன், எங்க சுவாமி திருவடி சம்பந்தப்பட்டவன் இல்லையா, அதனால சுவாமி சம்பந்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்ப்போம், அதுதான் பரம பாக்கியம், அதுதான் பரம பாக்கியம். சுவாமியினுடைய எதுன்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் முன்னாடி தேவநாதர் சுவாமி சாட்சியர் கிட்ட காளிமாட்டு சுவாமி அழகான விஷயம் சொன்னார், இத சொல்லாம இருக்க முடியல. என்னன்னாக்கா ஒரு சுவாமி இந்த சுவாமி கிட்ட வாசிச்சாராம், ஐயாவா சுவாமி கிட்ட வாசிக்க வந்தார், அவர் பெரிய சுவாமி பேர் சேவிச்சார், சேவிச்சு ஒண்ணு என்ன பண்ற அப்படின்னு கேட்டார், ஐயாவா சுவாமி கிட்ட நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பெரிய சுவாமி சாத்தியனா நீ அவர்கிட்ட வாசிக்கிற வாசிக்காம போற, தினமும் உட்கார்ந்து தெரியோ தூங்கி தெரியோ கேட்டு தெரியோ தெரியாது, ஆனா அந்த மகான் கிட்ட தன் சிஷியரை பத்தி ஆச்சாரியம் சொல்லி கொடுக்குறேன், தன் சிஷியரை பத்தி ஆச்சாரியம் சாய்க்கிறேன், அவர்கிட்ட அபச்சாரம் உண்டிப்படாத, அவர்கிட்ட அபச்சார பத்தேன்னாக்க அழிக்காது எதுவுமே. யார் சொல்றது, பெரிய சுவாமி சாய்க்கிறார் தன் சிஷியனை பத்தி, தன்னுடைய சிஷ்யர் ஐயாவுக்கு சுவாமி அந்த மகானை பத்தி அவர் சாய்க்கிறார். அவர்கிட்ட அவதாரப்படாம சே வாசி. அதே மாதிரி பிற்காலத்துல அவர்கிட்ட சுவாமி கிட்ட காலட்சேபம் பண்ண வருவாலாம், பெரிய சுவாமி கிட்ட எனக்கு முடியல நான் ஏதோ இதுவா இருக்கேன், அவர் அங்க இருக்க அவர்கிட்ட போகும்போது மரியாதையா சொல்லிடுறோம், என் சிஷ்யம் அவனுக்காக சொல்ல மாட்டேறோம், அவர்கிட்ட போங்கோ. சுவாமிக்கு பெரிய சுவாமி கிட்ட பயம், கிட்ட கூட நெருங்கி பேச மாட்டேறோம், பயந்து பயந்து பேசுகிறோம். ஆனா அந்த பெரிய சுவாமியோ இவர அந்த சுவாமி கிட்ட அவர் இருக்க அவர்கிட்ட போய் சேர்ந்து காலட்சேபம் பண்ணுங்கோ அப்படின்னு அனுப்புகிறோம். இவர்கிட்ட அத்தனை பேர் காலட்சேபம் பண்ணா ஞானயோகி, ஞானயோகியா இருந்தவர்களை எல்லாருக்கும் அப்படி அனுகிரகிச்சவர்கள். அதனால அந்த சுவாமி கிட்ட நமக்கு புதுபத்தி வரதற்கு பாருங்க ஒரு பாக்கியமா நினைக்கணும். அந்த விஷயத்துல நிச்சயமா அந்த சுவாமியுடைய சம்பந்தம் அது வாசுதேவாச்சாரம் மூலம் தேவரையெல்லாம் வருது, அவமாறு விளைபெற்ற அமைச்சர் சுவாமி மூலமாகவும் உங்களுக்கு வருது. அடியன் அவெல்லாம் காட்டிலும் அவன் அடியன் மூலமாகவும் தேவரையெல்லாம் வருது. எவ்வளவு பெரிய பாக்கியம், சுவாமியுடைய சம்பந்தம் வருது. அது எந்த கிரந்தமாக இருந்தாலும் சரி, அது அது அரியணு தாராவையா இருந்தா என்ன ஸ்ரீபாஷி மூத்தோம் எதுவா இருந்தாலும் சரி, அதனால விசேஷம் அது. ஆகவே நமக்கு ஆசைப்பட்டு சேவிக்கிறோம், சுவாமியை நினைச்சிருந்தே சேவிக்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு அன்னையார் மகாதேவி நட்சத்திரம், சுவாமியாதி யஜ்வா சுவாமி எடுத்த நட்சத்திரம், நாளைக்கு பெரிய ஐயாவகத்து சுவாமி எடுத்த நட்சத்திரம், மூணு மகன்களுடைய திருநஷத்திரத்தை ரெண்டு நாள் அனுபவிக்கிறோம். இவாளெல்லாம் நினைச்சதுனாலேயே அடிக்கடி நான் விஞ்ஞாபிப்பினேன், இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் பண்ணணும் அதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு மூணு சுவாமிகளை நினைச்சுட்டோம், அப்போ ஐயாவ சுவாமி, சுவாமியாதி சுவாமி, அன்னையாதி மகாதேசிகன், இந்த மூணு மகன்களை நினைச்சுட்டே அவளை பத்தி பேசிட்டேன், நீங்களும் கேட்டுட்டீங்கோ சம்பாதிச்ச பண்ணிவிடுதோ நினைச்சா தியாயே. அதனால நம்ம எல்லாருக்கும் அது படிச்சு படிச்சு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு, பிரபஞ்சம்லாம் போயிடுறது. அது அந்த மாதிரி யாரு இத மாதிரிலாம் சொல்றாலோ விதிக்கப்படல, அத்வைதிகள் ஒத்துக்கிறது விதிக்கப்படல, இரவு ஆச்சாரது ஞானமே போருமே சொல்றான். அவளை கண்டனம் பண்றதுக்கோசரம் தான் இது வந்துடுது, அவளை நிஷேதம் பண்ணணுமா அதுக்கோசரம் இது. அதனால இந்த மாதிரி ரெண்டு சமாதானம் சொல்லிருக்கேன். ஒண்ணு என்னது உபச்சாரம், அதாவது சப்தாந்தராதி எல்லாம் இங்க இல்லைதான், பூர்வபக்ஷி கேட்டது சரி, ஆறு பிரமாணங்கள் மீமாம்சகர் சொல்றது வராது, யாகம் தானம் ஹோமம் மாதிரி இல்லை, எல்லாம் இந்த பக்தியில தான் முடிகிறது, அது வாஸ்தவமே. ஆனா இங்க வந்து உபச்சாரம் குணவேகத்தை சொல்றதுக்கு உபச்சாரமா சொல்லிடுச்சு, இது சாதாரணமான சமாதானம். உத்தமமான சமாதானம் இது அப்படின்னாக்கா இந்த இவால யார, இந்த இவாளுக்கான அத்வைதிகள் அவளை கண்டனம் பண்றதுல இதற்கு நோக்கு சூத்திரக்காரருக்கு, சூத்திரக்காரருக்கு நம்ம பாஷ்யக்காரன் சொல்றாருங்க. ஏன்னா பாஷ்யக்காரன் சொல்லிட்டாக்கா என்ன உதவிக்காரிடம், சூத்திரக்காரத்துல உள்ள வேற ராமானுஜத்துல உள்ள வேற என்ன சொல்லுவாளாம், அது கூடாது. அதனால சொல்றது அது சூத்திரகாரத்துல உள்ள சூத்திரக்கார இந்த மாதிரி சொல்ற அவர் தான், ஏன்னா அத்வைத திறமைய அவருக்கு கிடையாது. எனக்கு கேட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது என்ன உபாசனமோ அத்வைத தத்துவத்தையோ சூத்திரக்காரன் சொல்லிருக்கேனா, எங்கேயுமே எதுவும் சொல்லலையே. சொல்லாத விஷயத்தை சொன்னதாயிருந்தோம் சொல்லலாம், அதுவே தவறு அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் சாதிக்காததான் நீங்க சொல்றீங்க அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஞான சப்தாதி பேதா இது கதம் அவதத்து சூத்திரகிருத்து சப்தசாமியே நஷ்யேது யாகதாமாதய ஜனதுரா பக்தி விசிராந்தி சத்யம் சப்தஸ்ய பேதா अस्तु अयम् उपचरितः रूपभेदद्रढिम्नि ज्ञानम् येता विधेयम् करणमिति जगुः तन्निरासेति सन्धि நானா சப்தாதி பேதா அப்படின்னு சூழலாக சொல்றேன். சப்தாந்திரம் கர்மபேதம், அதனால கர்மபேதம், இதனால கர்மபேதம் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிருக்க. அதையே அவர் சொன்ன, எதுக்கு அப்படி சொல்லலாம், சொல்லவே வேண்டாமே. ஏன்னாக்கா சூத்திரர்கள் கடன் சூத்திரையது, இந்த மாதிரி எப்படி சூத்திரம் பண்ண கடன் சூத்திரையது ஏன் அப்படின்னு கடன் அவதத்தை சூத்திரக்கிறது. சூத்திரக்காரர் என்ன சப்தசாமி, சப்தசாமி வேதனம் உபாசனம் தியானம் எல்லாமே ஒரே அர்த்தம், ஒரே அர்த்தம், எல்லாமே வித்தியை தான் சொல்றது, எல்லா உபாசனத்தான் சொல்லும். அதனால பரியா என்னே சமானார்த்தகமான இந்த சித்தங்களை சொல்லணும் சாமியப்படுத்து. அப்ப அவிசேஷம் விசேஷம் இல்லை. அப்படி இருக்க வந்து சப்த சப்த வேதாத்து சப்தாந்திராத்து கர்மவேத அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பக்தி விசிராந்த சித்தி வேதனம் உபாசனம் சத்விடையே அப்படின்னு வாக்கியக்காரர் சொல்றார். பிரம்மநந்தின் வாக்கியக்காரர் சாந்தோக்கியத்துக்கு பாஷ்யம் பண்ணினர். எந்தது எந்த காலத்திலயோ சூத்திரக்காரர், சூத்திரக்கார காலத்துல எல்லாம் உலகத்துக்கே பண்ணினர் மகானவர். அந்த மகான் வாக்கியக்காரன் பேர் அவர் சொல்றார். அவர் என்ன அப்படின்னாக்க வேதனம் உபாசனம் சார் சத்திடையே சிரமம் சொல்லி போயிட்டே. வேதனம்ன்றது உபாசனம், வெறும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஞானம் ஒன்றியே இல்லை, ஞானம் மட்டுமே அல்ல இது, இது என்னது உபாசனமே இது. அதனால பக்தி விசிராந்தி சித்தே பக்தியில் தானே முடிகிறது, எந்த சப்தத்தை சொன்னாலும் உபாசனத்தை சொன்னா முடியும், வேத உபாசித்த தியாயித்த எல்லாம் அப்படின்னு இருக்கு. அதனால ஏதே வித்யா உபாசித்த தியாயித்த வேத இதெல்லாம் யாகதான இவ யாகம் தானம் ஹோமோன்ற மாதிரி வேற வேற சப்தம் இல்லையே, விதுவானகி வேதமே இல்லையே, யாகம் வேற தானம் வேற ஹோமம் வேற தான். ஆனால் வேதனை வேற உபாசனம் வேற வித்திய வேற அவர் தியானம் வேற சொல்லியா, அது இல்லையே. சித்தாந்திகளுக்கே சம்மந்தம் தானே, ஒரே அர்த்தம் தான். அப்படி நிச்சயம் சூத்திரக்காரர் எப்படி திருச்சி சொன்னார், சப்தாதி வேதா அப்படின்னு எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டாக்கா சத்தியம் உண்மை. உண்மைன்னா என்ன அர்த்தம், பாதி ஒத்துக்கிறேன் சொன்னதுல முழுக்க ஆட்டுக்க மாட்டேன், முழுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா உபகரி தோயம் சப்தசிய பேதத்து ரூபபேதத்தின், அதாவது இந்த சப்தாந்தராதிகளும் அங்க சொன்னேன் செய்யல, அதை கொண்டு இங்க சொல்றது இது சப்த பேதம் இல்லை. நீ சொன்னது சரி, இந்த வித்யை உபாசனம் தியானம் எல்லாம் ஒண்ணுதான், அதனால சப்த பேதம் இங்க இல்லைதான். ஆனால் ரூபேத பிரயுக்தம் இருக்கு, அதையே சொல்லிட்டு போனோம், அதை நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஆனாலும் சப்தாந்திராதின்னு சொல்றது ரூபபேதத்தோடு கொண்டு வரணும். ரூபபேதம் என்ன அர்த்தம், குணபேதம், பார வித்தியில எட்டு குணங்கள் அதுதான் ரூபம், இன்னொரு வித்தியில ரெண்டு குணம், இன்னொரு வித்தியில பதினாறு குணம், இப்படி அந்த குணபேதம் அதுதான் ரூபபேதம், அது இருக்குது. அதனால அந்த சப்த பேதம்ன்றது ரூபபேதத்தை சொல்றது கூட அப்படி சாய்ச்சிக்கிறார். அதனால தவறு இல்லை, அதனால ஆரோக்கியத்துவம் இல்லை, எல்லாம் உண்மையானது. அத்வைதிகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஆரோபிதம், ஆரோபிதம் இல்லாத ஏறிட்டு சொல்றது அது இல்லை, இங்க எல்லாம் உண்மையானது தாத்விகமானது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தது. அது மட்டுமா, ஏ எந்த மாயாவாதிகள், மாயாவாதிகள் அத்வைதிகள் அவன்னா அவிதேயமான அவிதேயம் தான் ஞானம், அதுதான் உபாயம், அதுதான் சாதனம், மோஷதாதம், விதிக்கப்படாத ஞானம், மகாவாக்கியங்கள், இந்த மகாவாக்கியங்களை கேட்டு அனுப்பிச்சுக்கோங்க, அவனுக்கு ஞானம் வந்துடுது. மகாவாக்கியத்தை கேட்டாக்க அவனுக்கு ஞானம் ஆகும். அந்த ஞானம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருச்சு, அவன் சொல்லிக் கொடுக்கிறான், அந்த மனசுல பேஞ்சிருச்சு. அது விதிக்கிறது என்ன? விதிக்கலையே, அபிதேயம். அதனால விதிக்க விஷயம் இல்லாமல் அபிதேயமான ஞானமே மோட்சோபாயம் அப்படின்னு சில பேர் சொல்றார். அபிதேயர்கள் தான் அதை கற்று பண்ணணும். என்ன வேதம், தியானம், உபாசனம், இந்த மாதிரி வித்தியை, இந்த சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்தந்த பிரகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கா பரியாயங்கள் தான். அது மட்டும் இல்ல, சாகபுஷன் நியாயம் சொல்லிக்கிறார். அன்னைக்கே சொன்னோம் சாகபுஷன் நியாயம் என்ன அர்த்தம், பொதுவா பசுனா இதேத்தை, பசுனா இதேத்தன்னு பசுன்னு அர்த்தம், நாலு கால் எடுக்கிறதுக்கோ அதெல்லாம் பசு மிருகங்கள். அதுலயும் ஆடு அர்த்தம் பண்ணலாம், ஆடுலயும் வெள்ளாடு அல்லது செம்மறி ஆடு அளவாக இருக்கணும். இந்த மாதிரி சாகபுஷன் நியாயம் அல்லது கோபடி ரத்த நியாயம் காமானியன்னா உடனே பசுமாடு எடுத்துட்டா என்ன பண்றது, பலிவர்த்தமானா பலிவர்த்தம் ரிஷபம் எருதமாடு, பசுமாட்டு எடுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு எருதமாட்டு எடுத்துங்களா, காமானேன்னாக்க அது பசுமாட்டையும் சொல்லுவேன் எருதமாட்டையும் சொல்லுவேன், ஏன்னா புள்ளிங்கம் சீலிங்கம் ரெண்டுமே ஒரே ரூபம் தான், அதனால காமானியும் சொல்லும். அப்புறம் என்னாச்சு, காமானைய பலிவர்த்தமானைய அப்படின்னா சாமானியமா சொன்ன கோஷத்துக்கு விசேஷமா பலிவர்த்தத்துல முடியாது. அந்த பலிவர்த்தத்துல முடியறதுனால இங்க என்ன அர்த்தம் பண்ணணும், சாமானிய சப்தம் விசேஷ அர்த்தத்தில் சொல்றது தெரிஞ்சுக்கிறது அர்த்தம், ஆனால் அது உபாசனத்துல முடியணும். அந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால எம்பெருமானவர் சொன்னது என்ன சொன்ன, ஒவ்வொரு பிரகரணத்திலையும் வேத்திய பேதங்கள் இருக்கு, குணவேதங்கள் ரூப வேதங்கள் இருக்கு. அந்த அதனாலதான் இந்த வித்யா வேற அந்த வித்யா வேறன்னு சொல்லணும், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அதனால உபாசியத்தை தியாயிதன்னு சொல்றதுன்னா இதை வந்து உபயித விஷயமாக எடுத்துக்கணும். உபாதி, ஒரு உபாதியை கொண்டு இந்த வித்தியில இத்தனை குணங்கள், அந்த வித்தியில அத்தனை குணங்கள், அந்த மாதிரி சொல்லணும். அப்படி சொல்லி போயிட்டாக்க எல்லாம் சரியா போகுது. அதனால இவைகள் நிறைய வித்தியைகள் இருக்கு, ஒன்னு ரெண்டு வித்தியைகள் இங்க இல்ல, நிறைய வித்தியைகள். அத்தனை வித்தியைகளும் பிரம்ம வித்தியைகள் தான், அதெல்லாம் பிரம்ம வித்தியைகள் தான். பிரம்ம வித்தியைகள் அப்படிதே அவைகள்லாம் ஒரே வித்தியன்னு சொல்லக்கூடாது, அத்தனை விஷயங்களே விதிக்கப்படுகின்றன. யாகங்கள்லாம் எப்படி விதிக்கப்பட்டதோ அந்த மாதிரி உபாசனங்களும் விதிக்கப்படுகின்றன. அதனால இவைகள்லாம் வேற வேற வித்தியை தான், அதுலயும் அத்வைதத்திலேயே இருக்க நோக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் காட்சி கொடுக்க பாருங்க. நானா சப்தாதிபேதாது இது கதம் அவசத்து சூத்திரகிருது சப்தசாமியே நஷ்யேது யாகதானாதய இவ விதுராஹ பக்தி விஸ்ராந்தி சித்தே. சத்யம் சப்தஸ்ய பேதஸ்து அயம் உபசரிதஹ ரூபபேத த்ரடின்னே ஞானம் ஏஜாவிதேயம் கரணமிதி ஜதோ தன்னிராசே அபிசந்திஹி. கவிராக்கியதின்னாய கல்யாண உபஜான்னே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹ.